చదువు మనసు మయగదే మనసు మయగిదా మొత్తం కెట్టదే మొత్తం కెట్టదూ ముఖం సివందదే ముఖం సివందదూ హృదయం తెరందదే హృదయం తెరందదు మనసు మయగదే మనసు మయగితా కెట్టదే దూరం కొరైందో పేస తోడదే పేస పేస நெருக்கமாகுதே நெருங்கி பார்க்கையில் நேசம் புரியுதே நேசங்களால் கைகள் இணைந்ததே கை சேர்ந்துதான் கவலை மறந்ததே தோள் சாயவும் தொலைந்து போகவும் கடைசியாகவும் கிடைத்ததே நினச்சதும் மனசு மயங்குது மனசு மயங்கிதான் முத்தம் கேட்டது மழை வருகிற மனம் வருவது எனக்கு மட்டுமா தனிமையில் அதை முகர்கிற சுகம் உனக்கும் கேட்டுமா இருபுறம் மதில் நடுவீன புயல் எனக்கு மட்டுமா மழை என வரும் மரகத குரல் சுவரில் முட்டுமா எனது புதையல் மணலிலே கொதிக்கும் மணலிலே இருந்தும் விரைவில் கை சேரும் பயண முடிவிலே நினச்சதும் மனசு மயங்குதே மனசு மயங்கிதான் முத்தம் கேட்டது முத்தம் கேட்டதும் முகம் சிவந்தது முகம் சிவந்ததும் இதயம் திறந்தது மனசு மயங்குதே மனசு மயங்குதான் முத்தம் கேட்டதே.